மச்சா ஏற பொட்டி உழுது வச்சா வித்து நல்ல எடுத்து வச்சா வதக்க நாள் காத்திருந்தா பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயிங்கில்லையே மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற வடக்கே மழை பெய்ய வருங்கடக்கே வெள்ளம் கொளத்தான் கரையில ஐர துள்ளும் கடக்கே மழை பெய்ய கிணறெல்லாம் புது வெள்ளம் பச்சவய காடு நெஞ்ச கிள்ளும் நல்ல நெல்லு கதிர் அறுத்து உள்ள நெளி நெளியா கட்டு கட்டி அவ கட்டு கொண்டு போகையில நின்னு கண்ணடிப்பா அத்த மக உழவ சிரிக்கணும் உலகம் செழிக்கணும் மின்னலிங்கு பட படக்க மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயிங்கில்லையே மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர யாதோ சனங்க பஞ்சம் மாற செடியாகி செடியெல்லாம் காயாகி காய வித்துவோம் கைய புடிப்பு புது தண்டட்டி போட்ட புள்ள சும்மா தளதரன்னு வளர்ந்த புள்ள ராத்தவளை எல்லாம் கொலவாகிட நான் தாமரவும் அடி மேல கனவுகள் பறிக்கணும் கழனி செழிக்கணும் வானம் கர கருக்க மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயிங்கில்லையே மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம்